அனிபிருத பரிரம்பைராஹிதாம் இந்திராயாஹ கனகவலய முத்ராம் கண்டதேசே ததானஹ பனிபதிஷயனீயாதுத்திதஸ்த்வம் ப்ரபாதே பரத சததமந்தர்மானசம் சந்நிதேயாஹ. 47வது பத்யம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து. 46வது பத்தியத்துல வரததவ விலோகயந்தி தன்யாக ஜேஷ்டாபிஷேகம் போன்ற திருமஞ்சன சமயங்களில் எம்பெருமானுடைய திருமேனி யதாவசித்தமா இருக்கும். திருவாபரணங்கள் கவச்சங்கள் எல்லாம் கழற்றப்பட்டு அவருடைய திருமேனி சுவாபாவிகமா எப்படி இருக்குமோ அப்படி காட்சியளிக்கும். அதை தன்யாக கேச்சன பத்தியத்தில் தன்னுடைய தியானத்துக்கு அல்லது தன்னுடைய மனசுல எப்பவும் அந்த தம்பதி சிறப்புற்று விளங்க வேண்டும். எந்த தம்பதினா பெருந்தேவி தாயாருடன் கூடிய அந்த வரதராஜன். அதுல வரதனை மட்டும் பிரார்த்திக்கிறார். ஆனா எப்படி பிரார்த்திக்கிறார்னா, நிஷால அதாவது ராத்திரியில அந்த பனிபதி பாம்பு படுக்கை ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இவாளுடைய சேர்த்தி, அந்த சேர்த்தி சமயத்துல பிராட்டி எம்பெருமான இருக அணைச்சுண்டு படுத்துருக்காளாம். அப்ப அவளுடைய தங்க வளையல்களினுடைய ஒரு மார்க் அவன் கழுத்து பகுதியில அந்த அடையாளம் இருக்கான் அந்த இருக அணைச்சதுனால. அப்படிப்பட்ட அடையாளங்களை உடைய அதுக்கார்த்தால அவனை போய் சேவிக்கச்ச அந்த அடையாளங்கள்லாம் இருக்கான் ஃப்ரெஷ்ஷா. அப்ப அப்படிப்பட்ட அந்த அடையாளங்களை உடைய அந்த கனக வளைய முத்ராம் தங்க வளையல்களினால ஏற்பட்ட அந்த அடையாளங்கள், அதை கொண்டிருக்கக்கூடிய வரதனே, எப்பொழுதும் நீ என்னுடைய ஹிருதயத்தில் உள்ளத்தில் உறைந்திட வேண்டும் பிரார்த்திக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டா, பிராட்டி இல்லாம பெருமாளை தியானம் பண்றது விசேஷம் இல்லை. அத அங்கங்க சூச்சிப்பிக்கிறார் அவரே. ஸ்ரீ சுத்தியில யோகாரம்பஸ்துவரித மனசோ யுஷ்மத் ஐகாந்திய யுக்தம் அப்படின்னு சாதிக்கிறார். யுஷ்மத் ஐகாந்திய யுக்தம், உங்க ரெண்டு பேரையும் இருவரையும் ஒரே பற்றாக அப்படியே சேர்த்து யோகத்துக்கு இலக்காக்குறது. அதே மாதிரி நியாச திலக்கத்துல வரைச்சு தம்பதி ஜெகதாம்பதினு சாதிக்கிறார். அதிலே 7வது பத்தியத்துல தௌ தம்பதி நஃபதி அப்படின்னு சாதிக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சூச்சிப்பிக்கிறார்னா, அந்த தம்பதிகளே சேஷியாதல், அந்த தம்பதிகளே அந்த தம்பதியே நமக்கு யோகத்திலையும் தியானத்திலையும் பிரபத்தியிலும் இலக்கு அப்படின்னு சாதிக்கிறதுக்காக. வரத இதான் சம்போதன பதம். வரத சந்நிதேயாக, சந்நிதேயாக தானிய தாத்து தாரண போஷண யோகோன்னு அதுல சம்மு நீ உபசர்க்கம் சம்யக்னு வச்சுக்கலாம். அல்லது சம் நீ உபசர்க்கம் செய்யறதுனால தியானத்துக்கு இலக்காக வேண்டும், இல்ல வரவேண்டும் அர்த்தம். நீயே வர வேண்டும், தோன்ற வேண்டும் அர்த்தம். சந்நிதேயாகன்றது விதிலிங் ஆக்சுவலா ஆஷீர்லிங். ஆஷீர்லிங்ல மத்தியம புருஷக ஏகவச்சனம். வரத துவம் நிதேயாக நிதேயாக சந்நிதேயாகனு அப்படி அந்த ரூபமானது போகும். நீ வருமாறு உறைந்திட வேண்டும் ஒரு விண்ணப்பம், ஒரு ஆசையினுடைய வெளிப்பாடு. எப்பொழுதும் கேட்டா சததம், சததம்னா எப்பொழுதும். எங்கு அந்தர் மானசம், அந்தர் மானசம் சொன்னா மானசம்னா மனசு, அந்தர் மானசம் சொல்லிச்ச மனதிற்குள் என்னுடைய ஹிருதயத்தில் அப்படின்னு தாத்பரியமாறுது. எப்படிப்பட்டவனாக நீ இருக்க வேண்டும் கேட்டா ததானகன்னு சாதிக்கிறார். ததானக ததாதி ததேன்னு போகும் அது தரிப்பவனாக. இங்க இது வந்து சாணச்சி பிரத்தியம். ததானகனா தத்தேன்னு போகும், தத்தே தத்தேவுடையது வந்து ததானக தரிப்பவனாக தரித்து கொண்டு தாத்பரியம். எதை அப்படின்னு கேட்டா கனக வளைய முத்ராம், கனக்கன தங்கம், வளையன வளையல், முத்ராம்னா அந்த ஒரு அடையாளம் அல்லது தகும்பு, அந்த தங்க வளையத்தினால் ஏற்பட்ட வளையலால் ஏற்பட்ட தகும்பு தகும்பை. எங்கு கண்ட தேசே, உன்னுடைய கழுத்து பகுதியில் திருக்கழுத்தில். யாருடையதுன்னு கேட்டா இந்திராயாகா. இந்திராயாகா, இந்திரான்னு தாயாருக்கு பெயர், இங்க பெருந்தேவின்னு வச்சுக்கணும். இந்திராயாகன்னு சொல்லிச்சு அவளுடைய ஷஷ்டி ஏகவச்சனம் ரமாயாக மாதிரி. அனிபிருத பரிரம்பைஹி ஆஹிதாம் கனக வலய முத்ராம். அனிபிருத பரிரம்பைஹி, நம்ம கோபாலம்சத்தில் அனுபவிச்சோம், ஆவிர் பவத் மணிபிருதா பரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சி தைக்க சரணம் நிபிருத அன்ய பாதம். நிபிருத அனிபிருத ரெண்டுமே அங்க வருது. நிபிருத்தன அசைக்காம இருக்கிறது, அனிபிருத்தன அசையறது. இங்க அனிபிருத பரிரம்பைன்னு சொன்னா இருக அனைத்தல், அந்த அவளுடைய சயன வேலையில நடக்கக்கூடிய ஒரு உல்லாசம். அப்படி அவைகளால் பரிரம்பைன்னு சொல்லிச்சு திருத்தியா விபக்தி பகுவச்சனம். அவைகளால் ஆகிதாம்னா செய்யப்பட்ட, அமையப்பட்ட, செய்யப்பட்ட என்னது, கனக வளைய முத்ராம், அந்த வளையல் அவள் கையில் இருக்கக்கூடிய வளையல் இவனை இருக அணைக்கச்சு இவருடைய கவித்து பகுதியில அந்த அடையாளமானது ஏற்படுறது. அப்படிப்பட்டது துவம், துவம்னா நீ, வரத துவம் சந்நிதேயாக, நீ எப்பொழுதும் என்னுடைய மனதில் தோன்ற வேண்டும். எப்போதும் கேட்டா பிரபாதே பனிபதி சயனியாத் உத்திதஹ. பனிபதினு சொன்னா ஆதிசேஷன் காந்தஸ்தே, அதில் வரைச்ச பனிபதிஹி ஷையாசனம் சொல்றார் யாமனாச்சாரியர். பனிபதிஹி, பனினா பணத்தை உடையது பனி. பணம்னாலே அந்த ஹூட், அந்த பாம்புக்கு தலையில விரிக்கிறதுனோ அதுக்கு தான் பணம்னு பேர். ப அதை உடையது பனி. நிறைய தெலுங்கு தேசத்துல பனி பிரசாத்னு பேர் வச்சுப்பா பனின்னு. அப்ப பனி பதி அந்த பாம்புகளுக்கெல்லாம் தலைவன் ஆதிசேஷன். ஷயனியாத்ன ஷயனியம்னா அந்த படுக்கை, ஷயனியாத்ன அதிலிருந்து, பஞ்சமி பக்தி ஏகவச்சனம், அதிலிருந்து பிரபாத்தேன அதிகாலையில் உத்திதஹா, உத்திதஹன்னு சொன்னா எழுந்திருந்த நீ, அப்படிப்பட்ட நீ என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் உறைந்திட வேண்டும். தாத்பரியம் ஒரு அன்பயத்தை பார்த்தோம்னா வரத பனிபதி ஷயனியாத்து பிரபாத்தே உத்திதஹா துவம் இந்திராயாக அனிபிருத பரிரம்பை ஆஹிதாம் கனக வலய முத்ராம் கண்டதேஷே கண்டதேஷே ததானஹ அந்தர்மானசம் சததம் சந்நிதேயாக. வரத வரந்தரும் பெருமானே பனிபதி ஷயனியாத், ஆதிசேஷனுடைய படுக்கை அவனே திருப்பள்ளி, அதிலிருந்து பிரபாதே உத்திதஹ அதிகாலையில், பிரபாதேன்றது சப்தமி விபக்தி ஏகவசனம், அதிகாலையில் உத்திதஹன்றது யுக்த பிரத்யம் எழுந்தவனாக, நீ இந்திராயாக அனிபிருத பரிதம்பைஹி, இந்திராயாகனு சொல்லிச்சு பெரிய பிராட்டி அல்லது இந்த இடத்துல பெருந்தேவி தாயார், அவளுடைய இறுகிய அணைப்பு அணைத்தல் அவைகளால் ஆகிதாம் கனக வலைய முத்ராம் அமையப்பட்ட அந்த தங்க வலைகளுடைய அடையாளம், கண்டதேஷே ததானஹ உன்னுடைய திருக்கழுத்தில் தரிப்பவனாக, அந்தர் மானசம் அதாவது மமன் புரிஞ்சுக்கணும் என்னுடைய மனசில் இருதயத்தில், சததம் சததம்ன்றது அவ்வியம் எப்பொழுதும் சந்நிதேயாக உறைந்திட வேண்டும். சுவாமியோட தனியன்லேயே ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதார்க்க கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம்னோ இதே தான். ஆனால் சந்நிதத்தாம்ன்றது ஆத்மநேபத ரூபத்தில் லோட்டது, அது தேர்ட் பர்சனாக சொல்லிச்சு. கவிதார்க்க கேசரி சந்நிதத்தாம், அவர் என்னுடைய ஹிருதயத்தில் எப்போதும் உறைந்திட வேண்டும் அர்த்தம். இங்க இது மத்தியம புருஷனால வரதத்துவம் சந்நிதேயாக ஆஷிர்லிங்க, வேற லகாரம் இது, இருந்தாலும் அதே ரூபம் அதே உபசர்க்கம் தாத்து. இதான் இந்த 47வது பத்தியத்தினுடைய அன்பையும் அர்த்தம் ஆகின்றது.